శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకీకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాశ్రది యస్య వాగ్వృత్తి పర్యంతాయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం తయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సజన్మిశ్రేభ్యః నమోక్తిమధీమహే యదుక్తయః త్రయీకంఠే శాంతిమంగళసూత్రతాం. అభిమానుడియ అతిమానుషస్తవత్తుల ఇంద్రియ దినం 19వ శ్లోకం ఇదివం రామావతార విషయంతాం. ఇది తాళం హి సప్త సగిరీన్ సరసాతలాన్ యాన్ ఏకేషు మంద జవతః నిరపత్రవస్త్వం నిరపత్రయస్త్వం తేష్వేక వివ్యథన ఖిన్న కపి ప్రణున్నం శాఖామృతం మృగయసే స్మ కథం సహాయం. చక్రవర్తి తిరుమోహనుడియ వైభవత్తை சொல்ற அதுல ராமனுடைய காரியங்கள்லாம் ஒண்ணும் பிடிபடவே இல்லை. இவர் என்னத்துக்கு இந்த மாதிரி காரியம் பண்றேன்றதே தெரியலே. இதுதான் இந்த இடத்துல ஒரு விஷயம். ஏற்கனவே சொன்ன ஜட்டாயு மோட்சத்துக்கு காரணமாக இருந்த சாட்சாத் சிவன் நாராயணனாக இருக்கிற ராமன், சீதா பிராட்டி எங்க இருக்கான்னு தெரியாத அழுத அங்க இருக்கிற மரங்களை கேட்கிற, பிராணிகளை கேட்கிற, பட்சிகளை கேட்கிற, அந்த கோதாவரியை கேட்கிறேன், இப்படி எல்லாத்தையும் கேட்டு நீ பாத்தியா நீ பாத்தியா நீ பாத்தியான்னு கேட்கிறேன். இது என்னத்துக்கு இப்படி பண்றேன்னே தெரியலையே. இப்படியே கேட்டு வந்தவர் ஒரே க்ஷணத்துல ஜட்டாயுக்கு சம்ஸ்காரத்தையும் பண்ணிட்டு மோட்சத்து பிரதானன்றது பெருமாள் ஒத்தரால மாத்திரமே முடியக்கூடிய ஒரு செயல் அது. அதை பண்ணி காண்பிச்சு தான் தான் பெருமாள்ன்றத நிரூபணம் பண்றேன். அப்போ சர்வஜனாகவும் சர்வசக்திமானாகவும் இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் ஏன் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல போய் தெரியாத மாதிரி பாவனை பண்றேன், இதுதான் எனக்கு புரியலையேன்னு சொன்ன. இப்ப இன்னொரு விஷயம் இப்ப சொல்ற அதே ராமாவதாரத்துல தலன் ஹிசப்த சகிரீனே சரசாதலான் யானே ஏகேஷு மந்த ஜவதா நிரபத்ரயஸ்வம். இதுதான் இப்ப நடக்கிறது. இது கிஷ்கிந்தா காண்டத்துல நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. ரொம்ப அற்புதமான சன்னிவேசம். ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் ஏற்படுற ஒரு நட்புன்றது. ரொம்ப இதுல ராமனை பார்த்த உடனே முதல்ல சுக்ரீவன் பயப்படுறான். யாரோ தெரியல, இவனும் வாலியனுடைய ஆள் தானோ என்னமோ அப்படின்னு எல்லாம் சுக்ரீவன் பயப்படுது. ஆனா இந்த பயத்தெல்லாம் போக்கடிச்சது யாருன்னா அனுமான் தான். என் மனசுல இவ ரெண்டு பேரை பார்த்தாக்க வாலி ஏவின ஆட்களாக தெரியல. ரூபமேவா சேதன் மகிமானம் யாச்சேன்னு சொல்ற இவாளுடைய உருவமே இவாளுடைய மகிமையே நமக்கு நல்லா தெரியப்படுத்துறது. இந்த வேதம் சொன்ன பிரகாரம் இருந்துருக்கு. இவ ரெண்டு பேரும் ராஜகுமாரர்கள். இவள்லாம் சாட்சாத் சிவன் நாராயணனுடைய அம்சமாக எழுந்தருளை அவதரிச்சிருக்கிறவா. ஆகையால எனக்கு என்னமோ இதுல தோஷமா தெரியல, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு அனுமார் தான் மென்ன அழைச்சிட்டு போயிட்டு வர. அவரை போய் பார்க்கலேரு இவாளோட ஒரு சம்பாஷணம் பண்ற. அதுல சொல்லச்சு இவ்வளவு நாள் பேசினா கூட ஒரு அபசப்தம் கூட சொல்லாத பேசிருக்கிற, அதுதான் பெரிய விசேஷம் என்று சொல்ற. ஆகையால இது பேசுறது மணிக்கணக்குல பேசுறது விசேஷம் இல்லை, அந்த பேசினா கூட அந்த சுத்தமான சம்ஸ்கிருதத்துல அபசப்தம் இல்லாத தவறான பிரயோகங்கள்லாம் பண்ணாமல் பேசுறது இருந்திருக்க அதுதான் புத்திமானுடைய செயல் என்பது இங்க தெரியப்பட்டது. அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கச்சு அனுமான் சொல்ற நான் ரிக்வேத வினீதத்தேன் நாயுதன் வேத தாரிணா நாசாம வேத விதுடா சக்கியமேவும் பிபாவிதம் நூனம் வியாக்கரணம் கிருத்தம் அனையன பகுதா சுருதம் பகு வியாகரதானேன நகிஞ்சது அபசப்தீதம். ஏதோ கொஞ்ச நாழி பேசுறதா இருந்தா நுற்று பண்ணிட்டு ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிச்சுட்டு போயிடலாம். நிறைய நாழி பேசுறத இருக்கட்டே அவ உண்மையிலேயே பண்டிதர்களாக இருந்தாதான் அபசப்தம் இல்லாத பேச முடியும். இப்படி ஹனுமானுடைய பேச்சினால பெருமாளையே மயக்கினவர் அவர். இவாளுக்குள்ள ஒரு சமாதம், அதாவது சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் ஒரு நட்பை ஏற்படுத்தின. இதுதான் அந்த இடத்துல ஒரு விஷயம். இப்ப சொல்ற சத்யந்து பிரதிஜானாமி ஜெகசோக மறிந்தமா கரிஷ்யாமி ததா யத்னம் யசா பிராப்தி மைத்ரியும். சுக்ரீவன் சொல்ற நீ விசாரப்படாதையும் நீர் மைதிலி சீதையை எப்படி அடைவீரோ அதுக்கு என்னால முடிஞ்ச சகாயம் என்ன உண்டோ அந்த காரியத்தை நான் பண்றேன்னு சொல்லி சொல்ற. ராமர் அதே மாதிரி சொல்ற, நான் உனக்கு நீ இழந்த ராஜ்யத்தையும் இழந்த மனைவியையும் அடைவதற்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன் என்று சொல்றேன். இப்படி ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் அந்த எண்ணங்கள்னால ஒத்து போயிட்டா ரெண்டு பேருமே ராமசோகாபிபூதோகம் சோகாத்ரானம் பாவானாம் பவான்கதி வயஸ்தே திகத்தாக ஸ்வயகம் பரிதேவையே ஸ்வம்ஹி பாணிப்ரதானேன வயஸ்யோ மேக்னி சாக்ஷிகம் கிருத பூவ பிராணைஹி பகுமதா சத்தேனச சபாம்யம். இவ ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட ஒரு நட்பு இருந்துட்டு இருக்க சசாட்சிக்கம் அக்னி சாட்சிக்கமாக நடக்கிற விஷயம். தொம்பி பாணி பிரதானேன வயசாமே அக்னி சாட்சிக்கம் அக்னி சாட்சிக்கம் பாணி பிரதானேன. ராமர் கைய நேற்ற சுக்ரீவனும் கைய நேற்ற ரெண்டு பேருமா இந்த கை குலுக்கிக்கிற மாதிரி இவ ரெண்டு பேரும் நட்புன்றத அந்த இடத்துலதான் ஒரு உடன்படிக்கை மாதிரி நட்புனுடைய ஒரு தீர்மானம்ன்றது அந்த இடத்துல ஆறுது. அப்போ கிருத பிராணையில் பகுமதா சத்தியனுக்க சபாமியம். நான் சத்தியமா நான் சொல்றேன், நமக்கு ஏற்பட்ட நட்பு இருக்கு, யாராலையும் எந்த சமயத்தாலையும் பிரிக்க எந்த சமயத்திலையும் பிரிக்க முடியாததுன்னு எல்லாம் சொல்லி சொல்றேன். ஆனா இவ்வளவு சொல்லியும் கூட ராமர் விஷயத்துல சுக்ரீவனுக்கு விசுவாசம் இல்லை. ராமர் சொல்றே உனக்கு நீ என்ன பண்ணணுமோ நீ இழந்த மனைவியை அடையறதுக்கோ ராஜ்யத்தை அடையறதுக்கோ என்ன பண்ணமோ அது மொத்தத்தையும் நான் பண்றேன்னு ராமர் சொல்றாரு. சொன்னா பண்ணுவேன்னு சொல்லாம இல்லையோ சுக்ரீவன் சொன்னதை அப்படியே நம்புறேன் ராமன். இதே ராமன் சொல்றத சுக்ரீவன் நம்பல. அப்பிரத்யக்ஷந்துமே வீரியம் சமரே தவ ராகவா. லக்ஷ்மணர் சொல்லலாம், இங்க இருக்கிறவ மீதி பேர் யாரானா கூட சொல்லலாம், நீர் ஒத்தரா இருந்தே 14,000 ராட்சசாலையும் வதம் பண்ணேன்றது சத்தியமா இருக்கலாம். ஆனா அப்பிரத்யம் ஸ்ருதபூர்வம் தான், கேள்விதான் பட்டிருக்கேனே தவிர அந்த சமயத்துல நான் உன்னுடைய பராக்கிரமத்தை நான் பார்த்ததில்லை. அப்பிரத்யத்துமே வீரியம் சமரே தவ ராகவ. இப்ப ஆனா எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு, அதாவது உன்னுடைய பராக்கிரமத்துல சந்தேகம்னு அர்த்தமா வச்சுக்க வேண்டாம், எனக்கு நிதர்சனம் வேணும், உங்களுடைய பராக்கிரமம் எப்பேற்பட்டதுன்றத நான் பிரத்யட்சமா தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதை சொல்லச்சே சுக்ரீவன் எப்படி சொல்றதுதான் அந்த இடத்துல விஷயம். நகல்வகம் தாம் தொலையே நாவமன்னே ந பீஷையே கர்மபித்தஸ்ய பீமைஷ காத்தரியம் ஜலிதம். அம்மா நாம் வாலியனுடைய பராக்கிரமத்தோடையும் ராமனுடைய பராக்கிரமத்தையும் ஒப்பிட்டு பார்க்க விரும்பல. அதே சமயத்துல நாவமன்ய பெருமாளப்பா ராமனை பார்த்து நீ இந்த சால விருட்சத்தை உன்னால அசைக்க முடியுமா என்ன கேட்டமானாக்க இது ஒரு ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம். இந்த குச்சி எடுத்து அரண்ட போட முடியுமான்னு கேக்குற மாதிரி இருக்கு. இப்ப அதுக்காக இப்ப இவ கேக்குறதுனால அவமானப்படுத்துறதாகவும் நீ நினைச்சுக்க கூடாது. நாவமன்யே ந பீஷையே, வாலி பெரிய பராக்கிரமசாலி, ஆகையால அவனுக்கு உம்மால நீ சாதாரண மனுஷன் தானே, உம்மால நிக்க முடியுமான்னு உம்ம பயமுறுத்துறதாகவும் நீ நினைச்சுக்க வேண்டாம். சரி, அப்ப நீங்க என்னத்துக்கு வச்சுறோம், என்னுடைய பராக்கிரமத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுற, ராமனுடைய பராக்கிரமத்தை பார்க்கணும்னு சுக்ரீவன் ஆசைப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கர்மபிஸ்தி பீமைச்ச காத்தரியம் ஜனிதம் மம காமம் ராகவதே வாணி பிரமாணம் தைரியம் ஆகுதி சூதயந்தி பரம் செய்தா பத்மத் கண்ணன் விவாதம். ரொம்ப ஆல்மீகியனுடைய வார்த்தை எல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான வார்த்தைகள். கர்மபிஸ்தி பீமைச்ச காத்தரியம் ஜனிதம் மம, எனக்கு பெரிய பயம் வந்துருக்கு. ஏன்னா வாணியினுடைய கர்மா அவனுடைய செயல்களை பார்த்து பார்த்து எனக்கு பயமா இருக்கு. யாராலதான் வாலிய வீழ்த்த முடியும்ன்றது எனக்கு தெரியல. அதனாலதான் நான் கேட்கிறேன்னே தவிர, உம்ம அவமானப்படுத்துறதுலயோ இல்ல உம்முடைய பராக்கிரமத்தையும் வாலியனுடைய பராக்கிரமத்தையும் தோலனம் பண்ணி பாக்கிறதுக்கோ இல்ல எதுக்கு இதுக்கெல்லாம் நான் கேட்கல அப்படின்னா, அப்போ அங்க ராகவன் பெருமாள் என்ன பண்ற, அங்க இருந்த துந்துபியனுடைய ஒரு சரீரம், பழைய ராட்சசனுடைய சரீரம், அது கூடா கிடக்கிறது, எலும்பு கூடா கிடக்கிறது, அச தூக்கி பாதாங்குட்டேன்னு லீலையா தோலையுத்வா மகாபாபு சிக்ஷேபது சயோஜனம், அந்த கட்டவரல் நுனியால கால் கட்டவரல் நுனியால அப்படி தூக்கி அடிச்சேரா அடிச்சாக்க பத்து யோஜனம் தூரம் போச்சாங்க. இத பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு ஒரு தைரியம் வரலாமல்லையோ, சந்தோஷம் வரலாமல்லையோ, இத தூக்கி அடிச்சேர் அப்படின்னு. அப்போ சிரிக்கிறாங்க, லக்ஷ்மணசியாக்கிரதோ ராமம் தபந்தமிவ பாஸ்கரம் ஹரிணா மக்ரதா வீரம் இதம் வச்சனம் அசவத். இத்த தூக்கி போட்டதுனால நேர் பெரிய பராக்கிரமசாலின்னு நிரூபிச்சுட்டதா ஆகாதுன்னு யார் எதிர சொல்ற, லக்ஷ்மணர் எதிர சொல்ற. லக்ஷ்மணர் மாத்திரம் இல்ல, அங்க இருக்கிற இத்தனை கூட இருக்கிறவள்லாம் கப்பிகள்லாம் இருக்காளோ இல்லையோ, அவ எல்லார் நடுவிலையும் சுக்ரீவன் சொல்ற வார்த்தை இது. ஆர்திர சமாந்தா பிரத்யகிரகா கஷிப்தா காயா புறா சகே பரிசிராந்தேன மத்தேனா பிராத்ராமே வாலினா ததா. இது அங்கேருந்து வாலி தூக்கி போடச்சே மாம்சத்தோட ஈரமா இருந்தது, அப்படி இருக்கச்சே அதனுடைய பளு வேற, இப்ப எல்லாம் ஒலந்து போயிட்டு இத போய் இப்படி தூக்கி தசயோஜன தூரம் தூக்கி போட்டேன்னு சொன்னா இது போய் உங்களுடைய பராக்கிரமமா ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் ஏழு சால வருஷத்தையும் பக்கத்துல வந்து லக்ஷ்மணர் இருக்கு. ஏதச்ச வசனம் சுருத்தா சுக்ரீவசிய சுபாஷிதம், இது சுக்ரீவனுடைய வார்த்தைய கேட்டு சொல்ற. இமம் ஹிதாலம் பிரஹிதஸ்வயாசர நசம்சயோத்ராஸ்தி விதாரயிஷ்யதி அலம் விமர்சே நமம பிரியம் த்ருவம் குருஷ்வராஜன் பிரதிஷாபிதோமயா. எனக்கு ஒரே ஒரு சின்ன காரியம் பண்ணிட்டேனாக்க உம்முடைய வீரத்துல எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டுடும். சோ இந்த இடத்துல சாலவருஷம் இருந்துட்டு இருக்கு, இந்த சாலவருஷத்தை ஒரு பானத்தால போட்டு இந்த பக்கம் அந்த பாலம் பானம் இதுல இருந்து அந்த பக்கம் நுழைஞ்சி வந்துருத்தோம்னாக்க ஒரே ஒரு விருட்சத்துல இருந்து வெளில வந்துருத்தோம்னா போறோம். எனக்கு நே பெரிய பராக்கிரமசாலின்னு நான் தீர்மானம் பண்றேன்னு சுக்ரீவன் சொல்றேன். பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மணரை பார்த்துக்கோங்க சொல்ற, அப்பா கொண்டு வா வில்லும் தனுசையும் கொண்டு வா அப்படின்ற. சகிரகிதா தனகோரம் சரமே கஞ்ச மானதா சாலம் உத்தேசிக்ஷேப பூரையும் தரவைய. அந்த சாலத்தை சால விருட்சத்தை நோக்கி ஒரு அம்பு உரேரா, தவ சிருஷ்டா பலவதா பானா சொர்ண பரிஷ்கிருதா வித்வா சாலான் கிரி பிரஸ்தம் சத்தபூமி விவேசதா. இது எல்லாம் அங்க ஏழு சால விரட்சம் வரிசையா இருந்திருக்கு. ஏழு சால விரட்சத்தையும் புலந்து மலையும் புலந்து பூமியும் புலந்து கீழே வரைக்கும் போயிட்டு அதிவேகமா வந்துட்டு புனகா தூர்ணம் தமேவ பிரவிவேச. ஏற்கனவே எந்த இடத்துல இருந்து இருந்தோ அம்பரா தூணில இருந்தோ அந்த அம்பரா தூணில அதுவும் நுழைஞ்சிட்டு, இதுதான் இந்த இடத்துல சொல்ற வார்த்தை. இது ராமாயணத்துல நிகழ்வு. இத்த ஆழ்வான் இங்க மங்களாசாசனம் பண்ற கேள்வியினால, தாலான் ஹி சப்ததகிரின் சரதா தலான் ஞானே ஏகேஷு மந்த ஜபதோ நிரபத்ரயத்வம். ஹே தேவா, பிரம்மனே ராமனே என்று சொல்லி சொல்ற, சதர்மா நண்பனாக ஆகணும்னாக்க சமானஸ்கந்தால் தான் நண்பனாக ஆகும். ரெண்டு பேருக்கும் ஒத்த கருத்துகள் இருக்கணும், ஏதேனும் ஒரு அம்சத்துல ஒத்து போகணும். அதே மாதிரி ராஜாக்களுக்குள்ள நண்பர்களாக ஆகணும்னாக்க ராஜாக்கள்லாம் சமானமான பராக்கிரமசாலியாக இருந்தாதான் நண்பனாக முடியும். அதுவும் ஆர்த்தாளாக இருக்கச்சே, ஒரு பரிசிரமத்தோட கட்டப்பட்டு இருக்கச்சே ஒருத்தரை நண்பனாக ஆக்கணும்னு சொன்னமுன்னாக்க அவ தன்னை காட்டிலும் பராக்கிரமசாலியாகவோ அல்லது தனக்கு சமமாக தனக்கு சகாயம் பண்ணக்கூடியவளாக இருந்தாள்னாக்க அவளோட நட்பு கொள்வதுன்றது உச்சிதமாக இருக்கும். ஆனா இங்க நடந்ததோ விபரீதம். ராமனுடைய பராக்கிரமத்தையும் சுகயோனுடைய ஒரு வீரத்தையும் சொல்லணும் பண்ணி பார்த்தவனாக ஒப்பிட்டு பார்த்தவனாக்க ஒண்ணுமே ஆகாது. இதுக்கு அதுக்கும் கிட்டையே வர முடியாது, நெருங்கவே முடியாது. அப்படிப்பட்டவது அது இங்க சொல்ற சப்த சாலான்கி சகிரீனு ரசாத்தலானு ஜானு. பெருமாள் என்ன பண்ற, ஒரு பெரிய ஒரு ஏழு சால விருட்சங்கள், இந்த ஏழு சால விருட்சங்களை ஒரே ஒரு பானத்தால சகிரஹித்வா தனுர்கோரம் சரம் ஏகஞ்சமானதாக சாலமுத்திசேப பூரையன்னு சொல்லி சொல்ற. இப்போ இந்த வலிமையில பராக்கிரமத்துல ரொம்ப ரொம்ப ஓரளவு ராமன் ரொம்ப ரொம்ப இல்லாட்டா கூட ராமனுக்கு சமமாக சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிற வாலியோட நட்பு கொண்டாலாவது பரவாயில்ல. அதுவும் இல்ல வாலியிட பயந்து நடுங்கிண்டு வாலி வராத இடம் எதுன்னு ரிஷ்யமுகத்துல போய் ஒழிஞ்சிட்டு இருக்கிற சுக்ரீவனோட கூட நட்பு கொள்றேன். சரி, அது கூட பரவாயில்ல. விஸ்வாசத்தோட இருக்கிறவனாக இருந்தா அவளோட நட்பு கொள்றதுக்குலாம் அர்த்தம் இருக்கு. ராமனுடைய பராக்கிரமத்திலேயே விசுவாசம் குறைவா இருந்து உன்னுடைய பராக்கிரமத்தை நாம் பிரத்யட்சமா நாம் பார்த்ததில்லை, நான் சொல்லிதான் கேட்டிருக்கேன் என்று ஒரு ஒரு அம்சத்துல ஒரு சந்தேகத்தோட இருக்கிறவனோட நட்பு கொள்வதுன்றது இது ஆச்சரியமான ஒரு விஷயமாட்ட. இது எப்படி நேர் பண்ணேர்னு தெரியலையேன்னு இந்த இடத்துல சொல்றார். உங்களுடைய திருவள்ளம் என்னன்னு எனக்கு புரியலையேன்னு சொல்ற. தாளாங்கி சப்தகிரியினை சரசா தலானு, ஏழு சாலவருஷம் ரசாதனங்கள் எல்லாத்தையும் கிரிப்பிரஸ்தம் சப்தபூமி விவேசகான்னு, ரசாதனம் சப்த பூமியாக இருந்திருக்கிற எல்லாத்தையும் போயிட்டான். அது முகூர்த்தேன, ஒரு முகூர்த்த காலம் கழிச்சு சாலான் வித்வா மகாஜவா நிஷ்பத்தித புனசூர்ணம் தமேவ பிரவிவேசு சொல்லச்சே. இந்த மராமரங்களை வாலி பண்ணச்சே ஒன்னு ஒன்னாதான் அசைச்சான். அவ்வளவு பெரிய சால விருட்சத்தை வாலி அப்படி ஒரு அசைக்கினாக்கா போருமா, அப்படியே மரம் மொத்தம் அசையுமா, அது மொத்தம் அப்படியே ஆடுமா. இவர் என்ன பண்ண, ஒரே பானத்தினால ஏழு விருட்சத்தையும் ஒரே சமயத்துல குழந்தை, அதுதான் விசேஷம். ராமனுக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் இப்படி இத பண்ணியாச்சு. தாளான் இங்கேயும் ஒரு சுவாரஸ்யம், ஏக இஷு மந்த ஜவதா அப்படின்னா இஷு மந்த ஜவதா. ராமர் வந்து இந்த பானத்தை தன்னுடைய சக்தி மொத்தம் பிரயோகம் பண்ணி வேகமா உடலையா. சாதாரணமா இந்த பசங்கள்லாம் விடுற மாதிரி விளையாட்டுக்கு விடுற மாதிரி விட்டேதான் இந்த பானத்தை வேகமா விட்டுருந்தா என்ன இருக்கும்னு தெரியல. விளையாட்டுக்கு விட்டதே ஏழு மரங்களையும் பிளந்து ரசாந்தளம் வரைக்கும் போயிட்டு மேல வந்திருக்குனாக்க இவர் வேகமாக விட்டுருந்தேன்னா என்ன இருக்குன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும்ன்றது அர்த்தம். ஏகேஷு மந்த ஜபதா, அதுக்கும் சொல்ற நிரபத்ரயம், நீர் அது எல்லாத்தையும் பிளந்து, இதுதான் நீர் பண்ண ஒரு பெரிய காரியம். சுக்ரீவகா சங்கீதா, இவர் சுக்ரீவ ராமன் விஷயத்துல பண்றதுக்கு அவனுக்கு விசுவாசம் ஏற்படுத்துறதுக்காக இதை பண்ண என்று சொல்றான். இன்னும் ஒரு பிரகாரம் சொல்றானா, ராமர் அன்னைக்கு ஏழு மரத்துல தொலை போட்டதுனாலதான் இப்ப இன்னைக்கு புல்லாங்குழல் மாதிரி வாத்திய விசேஷங்கள்ல அந்த தொலையெல்லாம் ஏழு தொலைகளும் சப்த ஸ்வரங்களுக்கு காரணமாக ஆயிடுச்சுன்னு ஒரு கவி சொல்றான். ஏகேஷு மந்த ஜபதகா, இது மந்த ஜபதகான்னு சொல்லிட்ட. இங்க அடுத்த விஷயம் பார்க்கணும். தேஷ்வேகம் விவ்யதன கின்ன கபி பிரணம்னம். இப்ப இந்த பதத்துல வரைச்சு இந்த நிரபத்ரயம் அது இந்த இடத்துல வாலி என்ன பண்ணான்னாக்கா ஒரு விருத்தாந்தம் சொல்ற. ஏக விவ்யதன கின்ன கபி பிரணம்னம், ஒரு மரத்தையே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட்டினதாக சொல்றது. இந்த ஒரு மரத்தை அசைக்கிறதுன்றது வாலிக்கு ஒண்ணும் சுலபமாக இல்லை, அது கஷ்டப்பட்டு பண்ணான். ஏக விவ்யதன கின்ன கபி பிரணம்னம், அந்த கபி வாலி அந்த வாலியினால துரத்தி அடிக்கப்பட்டவர் சாகாமிருகம். சுக்ரீவனை சொல்லச்சே சாகாமிருகம்னு சொல்ற. குரங்குகள் ஒரு கிளைக்கு ஒரு கிளைக்கு தாவிட்டு இருக்கும், அந்த கிளைக்கு கிளை தாவிட்டு இருக்கிறதுனால அதுக்கு தைரியம் கிடையாது, புத்தி தைரியம்ன்றது குரங்குக்கு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு குரங்க போய் அதுல வந்து பிரசித்தம் திருஷ்ணிலோகேஷு கபித்வம் அனவஸ்தித்தம்னு சொல்ற. அந்த குரங்கா இருக்கிறதுன்றது இருக்க கபித்வத்துக்கு சிரசித்தம் கிடையாதுன்றது எல்லா இடத்துலயும் தெரிஞ்ச விஷயம் அது. அந்த குரங்க போய் சகாயமாக சொல்ற, சாகாமுகம் மிருகயசேத்ம கதம் சகாயம், அதை போய் சகாயமாக நீர் ஆக்கிக்கிறேற. இது எப்படின்னா லோகநாத புராபூத்தா சுக்ரீவன் நாதமிச்சதி எஸ்யப்ரசாதே சகலா பிரசேதேயுஹு இமா பிரஜாதா தராமு வானரேந்திரஸ்ய பிரசாதம் அபிகாங்க்ஷதி. ராமர் யாரு? லோகநாத புராபூத்வா, லோகத்துக்கெல்லாம் நாசனாக இருந்திருக்கிறவன் சுக்ரீவனை போய் தாசன்னு சொல்ற. இங்க ரகசிய கிரந்தங்கள்லாம் பார்த்தோம்னாக்க சுக்ரீவனை மகாராஜான்னு சொல்லுவார். இதுல பெருமான சொல்லச்சே சக்கரவர்த்தி திருமோகன் சொல்லுவார், வானரங்கள்லாம் சொல்லச்சே முதலிகள்னு சொல்லுவார், மகாராஜர் வார்த்தை சொல்ல. யார் மகாராஜா? ராமரா சுக்ரீவனா? அந்த சுக்ரீவனுக்கு வந்த ராஜ்யமே ராமனால வந்தது, ஆனா ராமர பெருமான சொல்லச்சே மகாராஜர்னு விவகாரம் கிடையாது. இதுதான் இங்க விசேஷம். அங்க தமத்தெய்வ பிரயாட்சமே வைரணம் ராத்திரூபிணம் வாலினம் ஜகி காகுஸ்த மயா பத்தோய மஞ்சலிகி. இவன் பிரார்த்திக்கிறான், சுக்ரீவன் பிரார்த்திக்கிறான், என்ன நான் உன்னை கை கூப்பிட்டு நான் பிரார்த்தனை பண்றேன், எனக்கு எதிரியாயிட்ட என்னுடைய தாதாவாக இருந்தாலும் கூட அவனை நீ வதம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறான். இதனால என்னாச்சு, சுக்ரீவனுக்கு தன்னுடைய காரியத்தை தன்னால சாதிக்க முடியாத ஒரு நிலையில இருந்துருக்கவன் அர்த்தம். தன்னுடைய காரியத்தையே தன்னால சாதிக்க முடியாத இருந்திருக்கிறவன் இன்னொருத்தனுக்கு இன்னொருத்தனுடைய காரியத்தை எப்படி சாதிப்பான்றதுதான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தன்னுடைய காரியத்தை சாதி, இப்போ சுக்ரீவனால தன்னுடைய ராஜ்யத்தை அடைய முடியல, சுக்ரீவனால தன்னுடைய மனைவி இழந்த மனைவிய மீண்டும் பெற முடியல, அப்படிலாம் இருக்கட்டு அவனை போய் பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் சீதா பிராட்டியை அடைவதற்கு உபாயமாக சகாயமாக வரிக்கிறேன்னு சொன்னமானாக்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கு. எந்த பிரகாரத்திலையும் இவருக்கு சமமே இல்லாதவராக இருந்திருக்கவனை பார்த்து தன்னுக்கு சகாயமாக வரணும்னு சொல்லி சொல்றது இருக்க, இது ரொம்ப ஆச்சரியம். யாருக்கும் ஒன்னும் புரியாத ஒரு புதிராக இருந்திருக்குன்னு தான் சொல்றார். அவன் கபி பிரணம்னம் சகா மிருகம் மிருகயசேஸ்ம கதம் சகாயம். இங்க வாலிய சகாயமாக அடைஞ்சிருந்தாக்க ஓரளவு அங்கீகாரம் பண்ணலாம். ஏன்னா வாலி வந்து ராவணனை ஒரு சமயத்துல பரிபவப்படுத்திருக்கு, அந்த பரிபவப்படுத்தினதுனால ராவணனை காட்டிலும் பராக்கிரமசாலி வாலின்றது சித்தமாயிடுச்சு. அப்படி இருந்து இருக்கிற வாலிய சொல்லாத சுக்ரீவனிடத்துல போய் அடையிறதுனாக்க இதுல என்ன முக்கிய காரணமாக இருந்துட்டு இருக்கோம்னு இது யாருக்குமே புரியாத ஒரு புதிராக இருந்துருக்குன்னு இந்த இடத்துல சொல்ற. ஆனா இங்கேயும் ஒரு சுவாரஸ்யம் இருந்துட்டு இருக்கு. என்னன்னா ஆபத்காலத்துல ஹார்தமான விசுவாசத்தோட சகாயம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் யாருக்கு இருக்கோ அவாதான் நண்பனாக ஆக முடியும். நட்புக்கு இலக்கணமே சொல்லச்சே இந்த கட்ட காலம் வரச்சே விட்டு போகாத இருக்கிறது தான் நட்புக்கு இலக்கணமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சொல்லச்சே இப்போ அந்த நட்பு யாரிடத்துல இருக்குன்னாக்கா சுக்ரீவனிடத்துலதான் இருக்கு. ராவணனுக்கு ஏற்பட்ட சிரமத்தை பார்த்து தனக்கே அந்த சிரமம் வந்தா எப்படி துடிப்பானோ அந்த மாதிரி சுக்ரீவன் துடிக்கிறான். அதனால எப்படி எப்படி எல்லாம் சகாயம் பண்ணலாமோ அப்படி எல்லாம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் சம்பூர்ணமாக இருந்துருக்கு. இதுல ராமனிடத்துல ஒரு காரியத்தை அபேட்சிக்கிறதுன்றது இல்ல, கிருதேச பிரதிகர்த்தவ்யம்ன்ற முறையில அவர் பண்ணல, சுக்ரீவன் பண்ணல. ஏன்னா ராமர் தன்னுடைய ராஜ்யத்தையும் தன்னுடைய மனைவியும் அடையறதுக்கு உபகாரம் பண்ணிருக்கா, ஆகையால ராமனுக்கு தான் உபகாரம் பண்றேன்ற முறையில அவர் பண்ணலையா. அவர் சுவாமிதாசன் ரூபேன அந்த இடத்துல காரியத்தை பண்ற. ஆனா இந்த இடத்துல ராமர் என்ன பண்றன்னா தன்னிடத்துல சரணாகதி பண்ணவன ரட்சிக்கிறதுன்றது ராமனுக்கு ஒரு கர்த்தவியமா போயிட்டு ராமனிடத்துல சுக்ரீவன் சரணாகதி பண்ணிட்ட, அதனால சுக்ரீவனுக்கு பெருமாள் அவர் சுக்ரீவன் இழந்த ராஜ்யத்தையும் மனைவியையும் மீட்டுக் கொடுக்கிறேன். இதுதான் இங்க சாரமான விஷயமே தவிர லோக திருஷ்டியில பாக்குற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உடன்படிக்கை எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கான்றதெல்லாம் இங்க கிடையாது. இதுதான் சூக்ஷமான அர்த்தம். இத மனசுல நினைச்சிருந்துதான் ஆழ்வான் சாதிக்கிற எப்படி ஒரு சாதாரண ஒரு வியக்தியோட கூட எப்படி பெருமாள் ராமன் இவ்வளவு பராக்கிரமசாலியாக இருந்துட்டு இருக்கிற ராமன் நட்பு சகாயமாக சுக்ரீவனை போய் ஏத்துண்டன்றது கேள்வி. ஆகையால எப்படி பார்த்தாலும் அந்த நட்புன்றது அங்க விசுவாசத்துலதான் நட்பு முக்கிய தவிர பலாபலத்தை பத்தி அது ரெண்டாவது பட்சம்தான். நட்புன்றது இவன் பலசாலியா இருக்கான் இல்ல பலகீனனாக இருக்கான்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம். இவா ரெண்டு பேரும் இவ்வளத்துல பிரத்யேகம் எப்படி இருக்கு, இவாளுடைய கட்டத்தை போக்கடிக்கணும்னு அவனுக்கு எண்ணம் இருக்கும், அவனுடைய கட்டத்தை இவன் போக்கடிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும். இப்படிப்பட்ட நட்பு தான் இந்த இடத்துல முக்கியமானது. ஆனா இந்த இடத்துல சுக்ரீவன் பண்ணினது சரணாகதி. சரணாகதி பண்ணின எவனை எப்பவும் விடக்கூடாது. அந்த தர்மத்தை தான் பின்னாடி வாலிக்கும் தாரைக்கும், அதாவது தார ராமனை பார்த்து சொல்லச்சு ராமர் வந்து பதில் சொல்ற, தான் எந்த சமயத்திலையும் தர்மத்தை மீறி நடக்கலைன்றத சொல்லி சொல்ற. சரணாகத ரட்சண ரூபமான தர்மத்தை தான் தான் அனுஷ்டிச்சேன்னெல்லாம் சொல்றேன். ஆகையால இந்த இடத்துல மொத்தமே சுக்ரீவனோட சக்கியம்ன்றது லோக திருஷ்டிக்கு தானே தவிர உண்மையில பார்த்தோம்னா ஒரு சரணாகத ரட்சணம் தான் பெருமாள் பண்ணு. சுக்ரீவன் பண்ணின காரியம்லாம் ஒரு சுவாமிக்கு தாசன் பண்ண வேண்டிய காரியத்தை தான் பண்ணிருக்கான். இதுதான் இங்க சத்தியமான விஷயம். இதுதான் இந்த இடத்துல ஆழ்வான் சாதிக்கிறார். இப்படி ராமன் சக்கரவர்த்தி திருமகனாக எழுந்திருந்த எம்பெருமான் நம்ம எல்லாருக்கும் அவருக்கு தாசபூத்திரர்களாக நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். ஏகேஷு மந்த ஜவசஹ நிரபத்ரயஸ்த்வம் தேஷ்வே கவிம் வ்யதன கின்ன கபி பிரணுன்னம் சகா அமிரகம் மிருகயதே ஸ்ம கதம் சஹாயம். கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.